ವ್ಯವಾಗೀಶಯೋಗೀಂದ್ರಂ ಹಯಾಸ್ಯ ಪದಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ಹಯಗ್ರೀವ ದಿವ್ಯಮಣಿ ಪಾದುಕಾ ಸೇವಕ ಶ್ರೀಮದಭಿನವ ವಾಗೀಶ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಪರಕಾಲ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣ ಆರ್ಯಾಪ್ತ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯಸೂನುಂ ಆಡ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀಯಜ್ಞವರಾಹ ತಾತಯಾರ್ಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ದೇವಾಧಿನಾಥಕಮಲಾಪೃತನೇಷಪೂರ್ವಾಂ ದೀಪ್ತಾಂತರಾಂ ವಕುಳಭೂಷಣನಾಥಮುಖ್ಯೈಃ ರಾಮಾನುಜಃ ಪ್ರಭೃತಿಭಿಃ ಪರಿಭೂಷಿತಾಗ್ರಾಂ ಗೋಪ್ತ್ರೀಂ ಜಗಂತಿ ಗುರುಪಂಕ್ತಿಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ದಿಶಂತು ಮೇ ದೇವ ಸದಾ ತ್ವದೀಯಾಃ ದಯಾತರಂಗಾಂಚರಾಃ ಕಟಾಕ್ಷಾಃ ಶ್ರೋತ್ರೇಷು ಪುಂಸಾಮೃತಂ ಕ್ಷರಂತೀಂ ಸರಸ್ವತೀಂ ಸಂಶ್ರಿತಕಾಮಧೇನುಂ ತ್ವೇರಮೇತರು ತುಂಬಯಿನ್ಬವಿನಗಳಾಯವಯಲ್ಲನಾಯಿ ಉಯರನಿಂದ್ರದೋರುಸೋದಿಯಾಯ್ ಉಲಹೇಳು ಮುಂಡು ಮೆಂದಾಂದನ್ನೈ ಅಯರವಾಂಗ್ ನಮಂತಮರ್ಕರು ನಂಜಿನೈ ಅಚ್ಯುತಂತನ್ನೈ ದಯರದರ್ಗಿ ಮಹಂತನ್ನಯನ್ರಿ ಮತ್ರಿಲೇಂತಂಜಮಾಹವೇ. ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ. ಕಲಯಾಮಿ ಕಲಿಧ್ವಂಸಂ ಕವಿಂ ಲೋಕ ದಿವಾಕರಂ ಯಸ್ಯ ಗೋಭಿಃ ಪ್ರಕಾಶಾಭಿಃ ಆವಿದ್ಯಂ ನಿಹತಂ ತಮಃ ಎಂಗೈಗದಿಯೇ ರಾಮಾನುಸಮುನಿಯೇ ಸಂಗೈಕೆದುತ್ತಾಂಡತವರಾಸ ಪುಂಗು ಪುಗಳ್ ಮಂಗಯರು ಕೋನೀಂದ ಮರಯಾಯಿರಮನೈತ್ತುಂ ತಂಗುಮನಂ ನೀಯನಕ್ಯುತ್ತಾ ವಿಶ್ವಾಸ ವಿಷ್ಣುಪದ ಭಕ್ತಿ ವಿರಕ್ತಿ ಶೂನ್ಯಂ ವಿಭ್ರಷ್ಟಕೃತ್ಯಮಪಿ ಮಾಂ ವಿಷಯೇಷು ಸಕ್ತಂ ವಿದ್ವತ್ಸಭಾನುಗತಿ ಯೋಗ್ಯಮಿಹಾ ದಧಾನೋ ವೇದಾಂತ ಸೂರಿಚರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. இன்றைய தினம் கார்த்திகையில் கார்த்திகை திருமங்கையாழ்வாருடைய அவதார திருநட்சத்திர தினம். இன்னைக்கு பாகவதாள் நியமனத்தினால திருமங்கையாழ்வாரையும் திருமங்கையாழ்வாரை பற்றி திருமங்கையாழ்வாருடைய கிருதிகளை வச்சுக்கொண்டும் சுவாமி தேசிகன் மூலமாகவும் அனுபவிக்கப் போகிறோம். இந்த உபன்யாசத்தை நாலு படியாக பிரித்து அனுபவிப்போம். முதல்ல திருமங்கையாழ்வார் அவதார வைபவம், அதுக்கப்புறம் கலியனுடைய ஸ்ரீசூக்தி அனுபவம் அப்படின்னு, அப்புறம் மூணாவது கலியன் அனுபவித்த சுவாமி தேசிகன் அப்படின்ற ஒரு தலைப்பு, நாலாவது சுவாமி தேசிகன் திருமங்கையாழ்வார் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கிற ஒற்றுமைகள், இப்படி நாலு படியாக இந்த உபன்யாசத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. முதல்ல திருமங்கையாழ்வார் அப்படிங்கிறவர் ஆழ்வார்கள் கோஷ்டியில் கடைசியாக எழுந்த ஆழ்வார். அவர் அவதாரம் ஒரு கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் சாருங்காம்சமாக பகவான் பெருமானுடைய நித்திய சூரிகள் எல்லாருமே வந்து ஆயுதா பெருமானுடைய ஆயுதங்களாகவும் அணி ஆயுதங்கள் அடியவர்கள் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிற அர்த்தவஞ்சகத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆழ்வாரும் ஒரு ஒரு ஆயுதத்தினுடைய அம்சமாகவும் நித்திய சூரியனுடைய அம்சமாகவும் அவதாரம் பண்ணுறார். இந்த ஆழ்வார் சாரங்காம்சமாக அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணி முடிச்சு ஆழ்வார் க்ஷத்ரியாளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய சஸ்திராபியாசம் சாஸ்திராபியாசம் குதிரை ஏறுதல் வில் வித்தை இத்தியாதி வித்தைகளில் தேர்ச்சி பெற்று ஆழ்வார் இருந்துருக்கார். இளம் பிராயத்திலிருந்தே ஆழ்வார் நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கிறதுனால சோழராஜாக்கு உட்பட்டதான திருமங்கை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு சிற்றரசனாக ஆறர். ஆழ்வார் ஒரு இளம் பருவத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஊரில் குமுதவல்லின்ற ஒரு நாச்சியார் அவளை பார்க்கிறார். ஆழ்வார் அவளை விவாகம் பண்ணிக்கணும்னு தோன்றது. உடனே அவள் திரு குமுதவல்லி கிட்ட போய் கேக்குறார். அவ ஒரு கண்டிஷன் போடுறா குந்தவல்லி நாச்சியார், இந்த காலத்து பெண்கள் மாதிரி சந்தியாந்தனம் பண்ணக்கூடாது, சிகை எடுத்துடணும், கிராப் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனான்னு கேட்டா இல்லை. குந்தவல்லி நாச்சியாருடைய கண்டிஷனு நித்தியம் ஒரு ஒரு நாளும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு உயர்ந்ததான ஒரு கண்டிஷன். அது திருமங்கையாளருக்கு போடுறா, இதை இதை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணனா, இதை நிறைவேற்றினா நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் பார்த்த. சரி, இதை பண்ணலாம் அப்படின்னு துணிஞ்சு நித்தியம் 1000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனம், நல்ல 2 கரமது 2 கூட்டு பக்ஷியங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பித்து ததியாராதனம் பண்ணிட்டு வந்த. ததியாராதனம் விசேஷமாக நடக்கிறது, தனமும் தங்கிட்ட இருக்கிற பைசாவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. அதனால வழிப்பறின்ற ஒரு முறையை கையாண்டு தனத்தை சேகரித்து விசேஷமாக ததியாராதனம் பண்ணிட்டு வந்தார். கல்யாணமும் ஆச்சு. இப்போ இந்த வழிப்பறி எல்லாம் பண்ணலாமா, பண்ணால் அது தப்பு இல்லையா அப்படிங்கிறத பாகத்தை நாம் கடைசியாக பார்ப்போம். இப்படி விசேஷமாக ததியாராதனம் நடந்து வந்துருக்கிறச்சே ஒரு பெருமாள் என்ன நினச்சாருன்னா, சரி இவர்கிட்டேருந்து எப்படியான ஸ்ரீசூக்தி ஆரம்பம் பிரவர்த்தனம் பண்ணி நாம் சத்தை பெறணும், அதனால் இவர்கிட்டேருந்து எப்படி ஸ்ரீசூக்தியை வர வைக்கிறது, ஆரம்பித்து வச்சிடலாம் போயின்னு சொல்லி தானே ஒரு திருமணங்கொல்லைங்கிற க்ஷேத்திரத்தில் கல்யாண தம்பதிகளாக வர பெருமாளும் தாயாரும் அந்த சமயத்தில் ஆழ்வார் அவகிட்ட போய் இந்த நகையெல்லாம் பறிக்கணும்னு பார்த்துட்டு அவரோட சிஷ்யா 4 பேர் சொல்கிறா, நிழலில் ஒதுங்குவான், நீர்மேல் நடப்பான், தாளூதுவான், தோரா வழக்கன் அப்படின்னு. இவா எல்லாரும் போய் தகவல் சொல்கிறா இவா வரா அப்படின்னு தெரிஞ்சது. ஆழ்வார் இந்த 4 பேர் கோஷ்டியோட கத்தியும் வாளும் வேலுமாக எடுத்துட்டு போய் பணத்தை இருக்கிற நகையெல்லாம் பறிக்கணும்னு பார்க்குறா. அவர் பெருமாள் பார்க்குறார், எல்லா நகையும் கட்டி கொடுத்துட்றாரு, ஒரே ஒரு நகை மட்டும் தன்னுடைய திருவடியில் இருக்குது, அதை கட்ட முடியல, அதையும் கட்டிட்டார் ஆழ்வார். திருமையின் சம்பந்தமானது ஏற்பட்டிருக்கு பெருமாளோட. அப்போ அந்த ரொம்ப வலு போட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டதுனால நம் கலியனோ அப்படின்னு பெருமாளே விசேஷித்து கூப்பிட்ருக்கார். கலியன் அப்படின்னா ரொம்ப பலசாலி அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒன்று கடைசியில் எல்லா நகையும் மூட்டை போட்டுண்டா, மூட்டை போட்டு தூக்க பார்க்குறார். ஆழ்வாரால் தூக்க முடியல. உடனே ஆழ்வார் கையில் தான் வாள் வச்சுட்டுருக்காரு, பெருமாள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு, என்ன ஏதோ நீ மேஜிக் பண்ணுற, வித்தை பண்ணியிருக்க, என்னவோ மந்திரம் போட்டிருக்க, என்னால் தூக்க முடியல, என்ன மந்திரம் அது அப்படின்னு பெருமாளை கேட்குறார். உடனே பெருமாளா, ஒரு மந்திரம் போட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்லிட முடியாது எல்லாருக்கிட்டேயும், அது என் கிட்டக்கவா நான் அவன் காதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு சொல்கிறார். அதுதான் மந்திர ராஜாவாக இருக்கக்கூடியதான திருவஷ்டாட்சர மந்திரம். அந்த மந்திரத்தை பெருமாள் தானே அந்த மந்திரத்துக்கு பிரவர்த்தகராகவும் மந்திரத்துக்கு தேவதையாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். உபதேசம் பண்ண உடனே மந்திரத்தை உபதேசம் பண்ணால் மந்திர அர்த்தமும் ஸ்புரிக்கும்படியாக ஆழ்வாருக்கு தெரியும்படியாக மயர்வலம் மயர்வர மதி நலம் அப்படிங்கிறத அருளிட்டார் பெருமாள். அதுக்கப்புறத்துலேருந்து ஓ பெருமாள் அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு அந்த பெருமாள் பண்ண லீல உடனே பூர்வ வாசனைகள்லாம் மறந்து பெருமாளுடைய சத் ஸ்தானத்தை பெற்றார் அப்படிங்கிறத முதல் 10 பாசுரத்தில் அனுசந்தானம் பண்ணுறார். அந்த இடத்துல தான் முதல்ல பாசுர ஆரம்பம், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அப்படிங்கிற பாசுரம். அதில் இப்போ அடுத்தது வைபவத்திலே ஸ்ரீசூக்தி அனுபவத்தையும் சேர்த்து அனுபவிப்போம், இனிமேல்லேருந்து ஸ்ரீசூக்தி அனுபவம். இல்லை 2 பாசுரத்தில் ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பனைமுலை துணையா பாவியேனுணராதெத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்த நாள்கள் தூவி சேரன்னம் துணையொடும் புணரும் சூழ் புனல் குடந்தையே தொழுது என் ஆவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு 2 பாசுரம். இதில் என்ன பூர்வார்த்தம் தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். அந்த பூர்வார்த்தத்தில் ஆவியே அமுதே, என்னுடைய ஆத்மாவே நீதான், எனக்கு அமிர்தமா இருக்கக்கூடியது நீதான்னு பெருமாள் விஷயத்துல இதை சொல்லல. இத முன்காலத்துல ஆழ்வார் பகவத் சம்பந்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா, ஸ்திரீகள் விஷயத்துல இத அனுசந்தானம் பண்றார் அப்படிங்கறத ஆழ்வாரே சொல்றார். அவரவர் பனைமுலை துணையா அப்படின்னு, பனை பனங்காய் எப்படி ரவுண்டா இருக்குமோ வர்த்துலமா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தனத்தை உடையவாள் விஷயத்துல நான் இதை சொல்லின்றேன் அப்படின்னு சொல்லி, பாவியே உணராது இதெல்லாம் தெரிஞ்சுக்காது, எத்தனை பகலும் ராத்திரி தான் இந்த விஷயத்துல போகும்னு பார்த்தா பகல் கூட இதே விஷயத்துலதான் எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப தாபப்படுறார். அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு விசேஷணம், அது ரொம்ப தாபப்படக்கூடியதான கட்டம் இது. இந்த இடத்துல தாபம் படுறச்சே ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணம் கொடுப்பாளா அப்படின்னு கேட்டா, அதுவும் இந்த மாதிரி அழகா இருந்தது, பணம் பழம் பனங்காய் மாதிரி இந்த ஸ்தனம்ன்றது இவ்வளோ இப்படி வர்த்தலமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாளா. வர்த்தலம்னா உருண்டையா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னு சொல்லுவானாக்க, இது அடி எனக்கு உழப்பாக்கம் சுவாமி அடியன் கேரளாவில் அந்த சமயத்துல விசேஷமா அனுகிரகிச்சாயிருக்கு. அது என்னன்னா, பனைன்றது அதுல ரெண்டு விஷயத்த ஆழ்வார் சூச்சிப்பிக்கிறாருன்றதுக்காக பனை பனை முலைன்னு சாதிச்சிருக்கிறான். ஒண்ணு இந்த பணம் விஷயமா, நுங்கு பணம் பணங்காய் இதெல்லாம் நாம பணத்திலேருந்து வர வெள்ளம் இதெல்லாம் வர்ஜிக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கவே கூடாது. இன்னொன்று இந்த பணத்திலேருந்து எடுக்கிறது தான் இந்த கல்லு அப்படிங்கிறது சொல்றா, அது வந்து நம்மளை அடிமையாக்கும், அந்த மாதிரி வர்ஜிக்க வேண்டியதானது இந்த ஸ்திரீ விஷயங்கள்லாம். அதே மாதிரி ஸ்திரீ விஷயத்துல ஒருத்தரை ஈடுபட்டுட்டான்னா அது அவளை அடிமையாக்கிடும்ன்றதை காண்பிக்கிறதுக்காக பனைமுலைன்னு சாதிச்சிருக்கார் ஆழ்வார்னு சொல்லி உழப்பாக்கம் சுவாமி அடி எனக்கு அனுகிரகிச்சார். அந்த விஷயம் இந்த ஆழ்வாருடைய சீசூக்தியிலேருந்து தெரியறது. அடுத்தது அடுத்த பாசுரம், செங்கனாளிட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றுடைய எங்களீசனன் பிரானை இருந்தமிழ் நூறு புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரைதார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீவிலரே அப்படின்னு. சிங்கவேள் குன்றம் அப்படின்னு இருக்கக்கூடிய அகோபில க்ஷேத்திரம், நவநரசிம்ம க்ஷேத்திரம், அந்த இடத்துல கடைசி பாசுரமா இது சாய்க்கிறார். செங்கன் ஆளி சிகப்பா இருக்கக்கூடிய கண்கள் அந்த சிங்கங்களுக்கு, ஆளின்னா சிங்கம், அந்த சிங்கங்கள்னா நிசிம்மனா இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட யானையுடைய தந்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சு பக்தி பண்றதான். அப்படி இருக்கக்கூடிய எங்களீசன் நமக்கு சுவாமியா உபகாரகனாவும் இருக்கக்கூடிய பெருமாள் விஷயத்துல இந்த பத்து பாசுரம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்றார். அந்த இடத்துல ஒரு விசேஷணம் தனக்கே கொடுத்துக்கிறார் ஆழ்வார். இருந்தமிழ் நூர் புலவன் அப்படிங்கிறார். இருந்தமிழ் நூல் அப்படின்னா இந்த இடத்துக்கு ரெண்டு அர்த்தம். இருந்தமிழ்னா பெரிய தமிழ் சாஸ்திரம், தமிழுங்கிறதே ஒரு பெரிய சாஸ்திரம். அதுல ஆழ்வார் சதுஷ்கவி சிகாமணியா இருக்கிறதுனால பல அர்த்தங்களை சாதிக்கிறார். இந்த தமிழ் சாஸ்திரத்தை வச்சுட்டே பாசுரங்கள் அமைக்கிறது, அதுல இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்கள் மூலமாக. அதுல இருந்தமிழ்ன்றது இந்த பெரிய தமிழ் சாஸ்திரம். அதுல புலவனா இருக்கக்கூடிய மிக சமர்த்தனா இருக்கக்கூடிய ஆழ்வார் இந்த பத்து பாசுரத்தை தலைக்கற்றார்னு முதல் அர்த்தம். இன்னொன்னு இருந்தமிழ் அப்படின்னா, நம்மாழ்வாருடைய திருவாய் மொழிக்கு இருந்தமிழ் அப்படின்னு பேரு. அதை நம்மாழ்வாரே பத்தாம்பத்துல திருவாட்டாறு திவதேசத்த மங்களாசாசனம் பண்றச்சே சாதிக்கிறார். என்னெஞ்சத்துள்ளிருந்து இங்கு இருந்தமிழ் நூலிவ மொழிந்து வண்ணஞ்ச திரணியனை மார்விடந்த வாட்டாற்றான் அப்படின்னு. பெருமாள் நிசிம்ம ரூபியா இருந்து நம்மாழ்வாருடைய மனசுக்குள்ள புகுந்து இந்த திருவாய்மொழிய, இருந்தமிழ் ஆகிய திருவாய்மொழிய இயற்றினார் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் அந்த இடத்துல அனுசந்தானோ. அதுலேருந்து என்ன கிடைக்கிறதுன்னா, இருந்தமிழ் அப்படின்னா திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியில புலவன் சமர்த்தனா இருக்கக்கூடிய கலியனான நான் இந்த பத்து பாசுரத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விசேஷனம். என்ன இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, திருமங்க நம்மாழ்வார் திருவாய்மொழியில அந்த பாசுரத்தை சொல்றச்சே வண்ணஞ்ச திருநீனை மார்பிடந்த வார்த்தாற்றான். நம்ம சிம்மனை மங்களாசாசனம் பண்றார், பின்னாடி கண்ணனை மங்களாசாசனம் பண்றார் உத்தரார்த்தத்துல. அப்படி நிசிம்மன் விஷயமாவே இந்த பத்து பாசுரம் அகோபிலம் கஷேத்திரத்துல அங்கன்யாலவன் ஜேன்ற தசகத்துல அந்த கஷேத்திரத்துல சொல்றச்சே இருந்தவனூர் பலவன் நிசிம்மனாவதா நிசிம்மன் அனுபவிச்ச அதே வாட்டாத்தான் பாசுரத்தை ஞாபகத்தை பிரத்யபிக்னியில கொண்டு அதே ஆழ்வார் இந்த இடத்துல இருந்தவனூர் பலவன் சொல்றது ஒரு விசேஷம். அதுக்கு அடுத்த பாசுரம் இந்த ஒரு ஒரு சங்கத்தியுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாடியன் வாடி முதல்ல தசகம் ஆரம்பிச்சார், அதுல நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கறத கண்டுகொண்டேன் அப்படின்னு சாய்க்கிறார். சொல்லிட்டு அடுத்த மங்களாசாசனமே வடக்க பத்ரிகாசிரமம் போறார், அதுக்கு நடுவில் இருக்கிற திருப்புரிய மங்களாசாசனம் பண்றார். ஏன் அப்படின்னா இந்த சங்கத்தி எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஊர்லேருந்து அடுத்தடுத்த ஊருக்கு என்ன சங்கத்திங்கிறத சொன்னா இன்னும் ரசம் அனுபவமா அனுபவிக்க கூடியதா இருக்கும்ன்றதுனால இந்த முதல்ல வாடின வாடி சொல்லிட்டு அதுக்கு வாடினன் வாடியில என்ன கண்டுகொண்டார் நாராயணன் என்னும் நாமம், அந்த நாமத்துக்கு பிரவர்த்தகராயும் தேவதையாயும் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த நரநாராயணனா பத்ரிகாசிரமத்துல பத்ரி நாராயணனா எழுதியிருக்க பெருமாள், பத்ரியில தான் பெருமாள் வந்து அஷ்டாட்சரத்தை நரன்ற பெருமாள் சுரூபமே அவரும் அவருக்கு உபதேசம் பண்ணி பிரவர்த்தனம் பண்ணார்ன்றது சாஸ்திரம். அத மேலேயே சொல்லப்போற எங்கானும் ஈதப்பதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரணூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான்னு சொல்லி திருமங்கை ஆழ்வாரே அனுசந்தானம் பண்றார். நரநாரணனாய் உலகத்து அறநூல், உலகத்துக்கு அறநூல் எது அப்படின்னு கேட்டா அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்றதே அறநூலாம் அப்படிங்கிறதுனால அந்த பெருமாள் விஷயமா மங்களாசாசனம் பண்ணிட்டு அடுத்தது அப்படியே சவுத் சைடு தெற்க ஏழ்றார் ஆழ்வார். ஒரு ஒரு திவதேசமா மங்களாசாசனம் பண்ணிட்டு சாலக்கிராமம், அடுத்தது அகோபிலம், அடுத்தது வடவேங்கடம் அப்படின்ற ஒரு கிரமத்துல மங்களாசாசனம் பண்ணிட்டு வர்றார். அடுத்த பாசனம் நாம் அனுபவிக்க போறது மீனமர் பொய்கை நாள் நான் மலர் கொய்வான் வெக்கையினோடு சென்னிழிந்து காணமர் வேழம் கையெடுத்தளர தராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீரப்புள்ளூர்ந்து சென்று நின்றாழி தொட்டானை தேனமறு சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு. இது கஜேந்திர மோட்சத்தை சொல்லக்கூடியதான பாசுரம் திருவல்லிக்கேணி பெருமாள் விஷயமா. அந்த இடத்துல ஒரு யானை நித்தியம் பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக குளத்துல புஷ்பத்தை பறிக்கிறதுக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல அந்த சமயத்துல கரா அப்படிங்கிறது முதலை, அந்த முதலை அதோட காலை பிடிச்சிருந்து பெருமாள் பெருமாளை உடனே கூட்டுச்சு பெருமாளை யானை வலி தாங்காத. அப்ப பெருமாள் உடனே வந்தார், வந்து சென்று நின்று நின்று பார்த்தார் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. ஆழி விட்டானை அப்படின்னு இருக்கணும் பதம், ஆனா இந்த இடத்துல ஆழ்வார் சொல்றச்சே ஆழி தொட்டானை அப்படிங்கிறார். இதை ஏன் இப்படி சொல்லணும், ஆழி விட்டானைன்னு தானே சொல்லணும், ஆழி தொட்டானைன்னு யாரும் சொல்லுவாளா அப்படின்னா, பெருமாளுடைய பஞ்சாயுதங்கள் இவாள்லாம் நித்திய சூரிகள், பெருமாளுடைய மனோ இது தெரிஞ்சு மனசு தெரிஞ்சு அவ காரியத்தை செய்வாளாம். பெருமாள் ஒன்று நினைச்சா போறோம் அவளுக்கு அது தெரிஞ்சிடும், அதை காட்டணும், அந்த சம்பிரதாய அர்த்தத்தை காட்டணும், அந்த சாஸ்திரார்த்தத்தை காட்டணுங்கிறதுக்காக ஆழி தொட்டானை தொட்ட உடனே அந்த போய் அந்த சக்கரத்தாழ்வான் முதலையோட தலையை அறுத்தேறான். இதே விஷயத்த இன்னொரு இடத்துலயும் அனுசந்தானம் பண்ற, தந்தார் குழலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கண்டார் கழிற்று கழல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான் அப்படின்னு சொல்லி நறையூர் விஷயமான அனுபவத்துல திருமங்கை ஆழ்வாரே சாதிக்கிறார். பாஞ்சாலியோடைய கூந்தல் திருப்பி கட்டிக்கணுங்கிறதுக்காக பாரதத்துல இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் பாண்டவாளை எதிர்த்து சண்டைக்கு வந்தாலோ அவளை எல்லாரையும் அழிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் சங்கம் வாய் வைத்தான் அப்படின்னு, சங்கம் வாயில் ஊதினான்னு சொன்னா பரவாயில்ல, வாய் வைத்தான்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஆழ்வார் அதே மீனமர் பொய்கை பாசுரத்துல என்ன அனுசந்தானம் ஆழி தொட்டானேன்னு இருக்கே அந்த மாதிரி சங்கம் வாய் வைத்தான், பெருமாள் வாய் வச்சா போருமா, அதுவே சங்கமே பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிந்து நாதத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சாஸ்திரார்த்தத்தை காண்பிக்கிறதுக்காக ஆழ்வார் இந்த இடத்துல சங்கம் வாய் வைத்தான் அப்படின்னு சொல்லி அனுசந்தானம் பண்ற. இந்த இடத்துல சக்கரத்தையும் சங்கத்தையும் ஒரு நித்திசூரிகளா பாவிக்கணும் நித்திசூரிகள் அப்படிங்கிறத தெரிவிப்பிக்கிறதுக்காக ஆழ்வார் ஆழி தொட்டானையும் சங்கம் வாய் வைத்தான் அப்படிங்கிறதையும் சாதிச்சிருக்கார். அடுத்தது மூணாம் பத்து இருந்தன் மாநிலம் அப்படிங்கிற தசகம், அதுல இருக்கிற ஒரு பாசுரம். அதுக்கு முன்னாடி இருந்தன் மாநிலத்துக்கு திருவேந்திரபுரம் பாசுரத்துக்கு அவதாரிக்கை ஆச்சரியமா அமையிறது அந்த பெருமாளுக்கு. அது என்னங்கிறத ஒரு நிமிஷம் விஞ்ஞாபனம் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி தசகம் மஞ்சாடின்ற தசகம் திருக்கோவலூர் பெருமாள் விஷயமா, அங்க ஆயனார் பெருமாள் ஏழு இருக்க பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு ஆழ்வார் கரந்தெங்கும் பரந்தானை காண்பது தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த சிகத்தை முடிச்சுட்டு ஆறு கருட நதி வழியா திருவேந்திபுரத்துக்கு வந்துட்டு இருக்கிறச்சே இந்த ஆழ்வாரோடைய பாசுரத்தை கேட்டவாளா இருக்கக்கூடிய சில பாகவத்தால் ஆழ்வார் எதிர்க்க வரைச்சே இவா அந்த பக்கம் போயின்னு இருக்கா. ஆழ்வார் கூட்டு கேட்கிறார், எங்க போறீங்கோ அப்படின்னு சொன்னப்போ, நமக்கு பரம சுலபனா நாங்க ஆஷ்டிக்கிறதுக்கு பரம சுலபனா இருக்கக்கூடிய திருக்கோவலூர் ஆயனார் கிட்ட போய் சமாசிரியனம் பண்ண ஆசிரியக்க போறோம் அந்த பெருமாளை அப்படின்னு சொல்லி சொல்ற. உடனே ஆழ்வார் கேட்கிறார், இது திருவேந்திரபுரம்ன்றோ, இது திருவேந்திபுரம் இல்லையா, இது திருவேந்திபுரத்தை விட்டுட்டு திருக்கோவிலூருக்கு எதுக்கு போவானே அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறாரா அந்த பாகவத்தாளை பார்த்து. அப்ப இந்த பாகவத்தாள்லாம் சொல்ற, நாங்க ஆசிரியக்கிறதுக்கு சௌலபியமா சுலபனா இருக்கக்கூடிய பெருமாள் தான் எங்களுக்கு வேணுமே தவிர பரனா இருக்கிற பெருமாள் வேண்டாம். தேவநாதன் இந்த ஊர்ல இருக்கிற பெருமாளுக்கு திருநாமம், அந்த பெருமாளுடைய திருநாமத்திலேருந்து பரத்துவம் தான் தெரியறது, அவர் இவர் சுலபனா இருப்பாரான்றது தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார் உடனே ஐயோ கெடுவிகாள் அப்படி பங்கியில் இருக்கிறத அறியன் சொல்றேன், ஐயோ கெடுவிகாள், ஐயோ கெட்டு போறீங்களோ இப்படி அப்படின்னு சாதிச்சு, பேர் என்ன, பேர் தெய்வநாயகன்னு இருந்தா என்ன, இவர்கிட்ட சௌலபியங்கள்லாம் இருக்காதா, இவர் தேவநாதன் பேர் வச்சிருந்தாலும் இவன் அடியவர்க்கு மெய்யன் என்றோ, அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் இல்லையா இவன் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளை பத்தியதான விஷயங்களை நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பத்து பாசுரத்தை ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி இந்த இருந்தன் மாநிலத்துக்கு அவதாரிக்கை பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுல மின்னினுன்னிடமட கொடி காரணம் இலங்கலின் மிச இலங்கை மன்னன் நீண்முடி பொடி செய்த மைந்தனதிடம் மணிவர நீழல் அன்னமாமலர் அரவிந்த தமளியில் கடையொடு மினிதமர சென்னலார் கவரி குலை வீசு தன் திருவைந்திரபுரமே. இந்த பாசுரத்துக்கு நாலு அர்த்தம் தனிக்கிறது. அதுல உத்தரார்த்தத்தை மாத்திரம் நாம இந்த இடத்துல எடுத்துப்போம். அன்னமாமலர் அரவிந்த தமிழில் படையொடு மினிதமர சென்னலார் கவரி குலை வீசு. இந்த மூணு விஷயத்தை எடுத்துப்போம். முதல் அர்த்தம் அண்ணன்றது ஹம்சபக்ஷி, அரவிந்த மாமலர்ன்றது பெரிய தாமரையோடைய இலையில உட்கார்ந்துண்டு அமளியில் அப்படின்னா படுக்கைன்ற மாதிரி அர்த்தத்தை எடுத்துட்டு பெடையொடும் தன்னுடைய பெண் பக்ஷியா இருக்கக்கூடிய பெண் ஹம்சத்தோடு இனிதமர சுகமாக இருந்துருக்க சென்னலார் கவரி குலை வீசு. சென்னல்னா நெல் தானியம், அந்த தானியத்துடைய கூட்டம் ஆர் குலை கொத்துக்கள். கவரி வீசு, கவரின்னா சாமரம், இந்த சாமரம் இந்த சாமரம் போல இந்த நெல்லெல்லாம் அசையறதுதான். இந்த அம்ச அம்சபக்ஷியும் தன்னுடைய படையும் ஒரு தாமரை இலையில உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மேலாக இருக்கக்கூடிய அர்த்தம். இது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் அன்னம் அப்படிங்கிறதுனால ஹம்சாவதாரம் பண்ண பெருமாள் அப்படின்ற அர்த்தம். இதுக்கு கலியனே உபோத்பலகமாக இருக்கக்கூடிய பிரமாணங்களை சொல்ற, அன்னமதாயிருந்தங்கரனோடு உரைத்த அது நம்மையாடு மரசே அந்த அன்னமதானானே அச்சோ அச்சோ அன்றன்னமாய் அண்டது மறை பயந்தான் இப்படின்னு ஹம்சாவதாரத்தை கலியன் விசேஷிச்சு அனுபவிச்சிருக்கார். அந்த அன்னம் கடையொடும் ஹேமாப்ஜநாயகியோடு சேர்ந்து சென்னலார் கவரி குலை வீசு அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்திருக்கக்கூடிய பாகவத்தால் இந்த ஹம்சமாகிய ஹம்சாவதாரம் பண்ண தேவநாதனுக்கும் பெடைன்னு சொல்லக்கூடியதான ஹேமாப்ஜி நாயக் ஹேமாப்ஜ நாயக்கியோட சேர்ந்திருக்கிற திவ்யதம்பதிகளுக்கு பாகவதாழ்ன்ற சென்னல்கள் கவரி வீசரா சாமரம் வீசரா அப்படிங்கிறது இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் அன்னம் அப்படின்னா சுவாமி தேசிகன். இது எப்படி அன்னம்ன்றதுனால சுவாமி தேசிகனை சொல்ல முடியும்னா, ஹம்சோ யசா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம் அப்படின்னு சாராசார நிஷ்கர்ஷம் பண்ணது சுவாமி தேசிகன் தான். ஸ்ரீமத் ராஜத்ரே சாரத்துல சார நிஷ்கர்ஷாதிகாரம்னு ஒரு அதிகாரம் சாதிச்சிருக்கார் அந்த சுவாமி தேசிகன். பெடையுடன் இனிதமர தமக்கு சேஷபூத்தர்களான சிஷ்யர்களுடன் ஞவசததி சுகம் பணீந்திர புரியாண்ட ரீதியில சிஷ்யகோஷ்டியோட சுவாமி தேசிகன் திருவகீந்திரபுரத்துல சுகமாக இருத்தல் அப்படிங்கிற விஷயம் இந்த அன்னமாகி கடையுடன் இணைந்து வர சென்னலார் கவரி குறைவீசின்னு இந்த பாகவத்தாலே சுவாமி தேசிகனுக்கு சாமரம் வீசரா அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று நாலாவது அர்த்தம் அன்னம்ன்றதுனால சுவாமி தேசிகன் தேசிகனுடைய அன்னத்தினுடைய இந்த சக்தியோட அர்த்தத்தை எடுத்துக்கணும். அந்த இடத்துல அன்னம் மாமலர் அரவிந்த தமிழி அரவிந்த மாமலர் அமளின்ற அதனால ஹிருதய புண்டரீகம்னு எடுத்துக்கணும். அதை வச்சுட்டு படையிடும் அந்த தேசிகனுடைய ஹிருதய கமலமாகிற இடத்துல யார் அமர்றா அப்படின்னா தாயார் படையிடும் படையிடும்னு தாயார் அமர்றாளாம். யாரோட அப்படிங்கிறது இந்த இடத்துல யார் அப்படிங்கறத அத்தியாகாரம் பண்ணிக்கணும். யாருன்னா ஹேமாப்ஜ நாயகியுடைய மணாளனான ஸ்ரீ தேவநாதனே அமர்றான். அப்ப சென்னலார் கவரி குறைவி சென்றதுனால சென்னல்னா பாகவத்தாள். அந்த பாகவத்தாள்னா தேசிகனுக்கும் தேசிகன் ஹிருதயத்துல ஹிருதய தமிழில இருக்கக்கூடிய தேவநாதன் ஹேமாப்ஜநாயகி தாயாருக்கும் சாமரம் வீசரா அப்படிங்கிறது இது நாலாவது அர்த்தம். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல கர்த்தாவை நாம அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். யார் யாருடன் பெடையொடுன்றதுனால தாயார் யாரோட அமர்றா அப்படிங்கறத அத்தியாகாரம் தேவநாதன் அப்படின்னு அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம். கர்த்தாகாங்கினால அத்தியாகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுது. இதுல பிரதானமான கர்த்தாவை அத்தியாகாரம் பண்ணா தோஷம் உண்டு அப்படின்னு கேட்டா ரெண்டு சமாதானம் சொல்றா பெரியவா. ஆகாங்கா லப்தமானபடியாலேயே தோஷம் இல்லை. யாருங்கிறது ஆகாங்கினால வர்றதுனால தேவநாதன் அப்படிங்கிறது தெரியறது, அதனால தோஷம் இல்லை அப்படின்னு. இன்னொன்னு இது திருமங்கையாழ்வாரோட பாசுரம். அவர் சதுஷ்கவி சிக்காமணியா இருக்கக்கூடியவர். கவிம் லோகதிவாகரம்னு நம்ம தனியன்லயே அனுசந்தானம் பண்றோம். அதனால இவர் கவி. இவர் கவின்னா இவரோட காவியம் என்ன அப்படின்னு கேட்டா பெரிய திருமொழி, குறுந்தாண்டகம், நெடுந்தாண்டகம், சிறிய மடல், பெரியவன், திருவிழிக்கூற்றுக்கை, சிறிய மடல், பெரிய மடல் இத்தியாதிகள்னா இந்த விஷயங்கள்லாம் இவர் பண்ண கவி கவிதை. இந்த காவியங்கள் காவியம்னாலே பொதுவா வெங்க பிரதானமா இருக்கக்கூடியதுதான் காவியம். அதனால இந்த காவியத்துல வெங்கியமா தான் எல்லாமே இருக்கும். அது அதனால இது தோஷம் ஆகாது அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்றா. இதுக்கு அடுத்த பாசனம் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று காதலால் கலிகண்டி உரை செய்த வண்ண ஒன் தமிழ் ஒன்பதோடொன்றிவை வல்லரா உரைப்பார் மதியந்தவள் விண்ணின் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் மெய்ம சொல்லில் வெண் சங்கம் ஒன்னேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்னு. இந்த இடத்துல கண்ணமங்கைன்ற பாசு திவ்யதேசத்துல பெருமாள் எழுதியிருக்கார். அந்த இடத்துல பத்து வாசரத்தை மங்களாசனம் பண்ணி பலஸ்துதியில இதை சொல்றார். விண்ணின் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் இந்த பாசுரத்தை பத்து பாசுரத்தை அனுசந்தானம் ஒற்று பண்ணி அனுசந்தானம் பண்ணி அந்த பெருமாள்கிட்ட பக்தி பண்றவா. விண்ணின் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் மதியம் தவள் அப்படின்னா மதியம்னா சந்திரன், சந்திரன் விளங்கக்கூடியதான லோகத்துல அவ சஞ்சாரம் பண்ணுவான்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மதியம்னா அம் மதி, அம்னா அழகிய, மதியம்னா புத்தி. அழகிய மதி எதுன்னா தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானம் பெற்று விண்ணின் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் நித்திய சூரிகள் கோஷ்டியில சேர்ந்து பெருமாளை அனுபவிப்பா அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா பெருமாள் சங்கம் வச்சிருக்காராம், அதையும் விசேஷிச்சு இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, சங்கம்ன்றது ஞானப்பிரதம். எப்படி துருவனுக்கு கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபையா கபோலே அப்படின்னு, துருவன் ஒரே க்ஷணத்துல சர்வஜ்ஞன் ஆயிட்டானா எப்படின்னு கேட்டா, அவனுடைய கண்ணத்துல பெருமாள் பிரம்மமயேன கம்புனா அந்த சங்கத்தை வச்சு ஒரு தடவு தடவினேரா துருவனுக்கு, உடனே அடுத்த க்ஷணம் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சவனாயிட்டான் அப்படின்னு சரித்திரம் பாகவதம். அந்த மாதிரி அப்படி சங்கத்தை வச்சுட்டு இருக்கிற பெருமாளுக்கு எவ்வளோ சர்வஜ்ஞத்துவம் இருக்கும், அப்பேற்பட்ட சர்வஜ்ஞனான நீ என்னுடைய மெய்மை சொல்லில் வஞ்சங்கம் வேண்டிய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம், உனக்கும் ஆசை இருக்கு தெரிஞ்சுக்கணும் தமிழ் விஷயத்துல அப்படின்னா, இல்லை கவி இந்த நான் என்னுடைய கவிதையில ஏதான உனக்கு தெரியணும் அப்படின்னா, நீ கூட அந்த சங்கத்தை வச்சுட்டு இருக்க நீ கூட என்கிட்ட வந்து கத்துக்கலாம், தப்பில்லை அப்படிங்கறத ஆழ்வார் அந்த இடத்துல. அதனாலதான் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணான்னு சொல்லி அப்படி சம்போதனம் பண்றார் பெருமாளை. சம்போதனம்னா விழிக்கிறது, விழிச்சொல். இப்படி ஆழ்வார் அந்த சங்கம் வச்சுருக்க நீ கூட என்னுடைய கவிதையை வந்து கத்துக்கலாம், அந்த சங்கையும் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறது துணிக்கிறது இந்த அர்த்தத்துல. அடுத்தது பாசுர அனுபவம் ஓரளவுக்கு சொன்னோம். மூணாவது தலியன் அனுபவித்த தேசிகன் அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச பாசுரங்கள் இது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், கலியன் எப்படி தேசிகன் அனுபவிச்சிருக்க முடியும், கலியன் காலம் வேறையாச்சே தேசிகன் காலம் வேறையாச்சேன்னா, இதுக்கு சமாதானம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வியாசருடைய காலம் எப்போ, ஆழ்வாருடைய காலம் எப்போ, ஆனா அந்த ஆழ்வாரெல்லாம் அவதாரம் பண்ண போறான்றத வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்துல பூர்வோத்பன்னேஷு பூதேஷுன்ற ஸ்லோகத்தினாலையும், தாமிரபர்ணி நதி எத்திர கிருதமாலா பயஸ்வினி இத்தியாதி க்ஷேத்திரங்கள்லாம் ஆழ்வார்கள் கொஜித் கொஜித் மகாபாகா திரமிடவர்ஷு பூர்ஷா அப்படின்னு விஷ்ணு பக்தால் அவதாரம் பண்ண போறாங்கிறத, எப்படி ஆழ்வார் அவதாரம் பண்ண போறாருங்கிறத வியாசர் சொன்னாரோ அந்த மாதிரி தேசிகன் சாட்சாத் பெருமாள், அந்த பெருமாள் அவதாரம் பண்ண போறாருங்கிறத ஆழ்வார்கள், நம்ம ஆழ்வார் கூட அனுசந்தானம் பண்ணிருக்கார். ஆனால் நம்மளுக்கு இப்போ தலைப்பு கலியனை பற்றிங்கிறதுனால, கலியன் நம் தேசிகன் அவதாரத்தை எங்க சொல்லிருக்காருன்னு அதை பார்க்க போறோம். இதுதான் அந்த சமாதானம். முதல் பாசுரம், பொன்னமாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்துச்சியில் கண்டு போய் என்னையாளுடையேசனை எம்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே அப்படின்னு அனுசந்தானம் பண்ற. பொன்னை ஸ்வர்ணர் ஸ்வர்ணமயமான மாமணியை, மாமணியைன்றதுக்கு ரெண்டு அர்த்தம், மரகத கல்லு போல இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு மாமணியைன்னா தேசிகாவதாரத்தை சூசிப்பிக்கிற பாசுரன்றதுனால மாமணின்னா கண்டை. இந்த கண்டை கண்டாவதாரமானபடியால மாமணியைன்ற பதத்தை இங்க போடுற. இந்த மாமணிங்கிறது தேசிகின் காலத்திலேயே பல பண்டித்தாள் தேசிகன கண்டாவதாரம் கண்டாம்சம் அப்படின்னு அனுபவிச்சிருக்கா. அது உத்ரேக்ஷதே புத்தஜனைஹி உபபத்தி பூம்னா கண்டாஹரே சமஜனிஷ்ட யதாத்மனேதீன்னு, அந்த புத்தஜனங்கள்ல திருமங்கை ஆழ்வாரும் ஒருத்தர் அப்படிங்கிறது இது தெரிகிறது. அதே மாதிரி இந்த பாசுரத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, வேங்கடத்துச்சியில் கண்டு போய் முதல்ல திருவேங்கடத்துல சேவிச்சேன், அதுக்கப்புறம் பின்ன அதே பெருமாளை திருத்தங்கால சேவிச்சேன்னு அந்த ரெண்டு பெருமாளுக்கும் ஒரு கனெக்ஷன் சொல்ற. அது என்ன கனெக்ஷன்னா, தேசிக அவதாரத்தினாலதான் அந்த கனெக்ஷன் என்னங்கிறது நம்மளுக்கு புரியுது. அது எப்படி அப்படின்னா, வேங்கட துச்சியில் கண்டு போய் நின்று தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேவி, முதல்ல பெருமாள் அர்ச்சாவதாரம் பண்ணது திருவேங்கடமலையிலங்கிற அந்த வேங்கட மாமலையில நின்னர், நின்று தன் நீள் புகழ் அந்த இடத்துலையும் சொல்றச்சே குமார வரதாச்சார் புகழ் நீண்டுது, எக்ஸ்டெண்டட் ஃபேம்னா இருந்ததான் மலையப்பனுக்கு, சக்சஸ் கொடுக்கலையா அந்த ஃபேம். எப்படி அப்படின்னா, அது அந்த வெற்றி தரும் புகழ் யாருக்கு அப்படின்னா, பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் திரு தன்காவிலே தூப்புள்ள தூப்புள்ள குலத்துல வென்றி புகழ் சக்சஸான ஃபேம் யார், சக்சஸ்ஃபுல் ஃபேம் அப்படி யாருக்கு அப்படின்னு கேட்டா, தூப்புல் சுவாமி தேசிகனுக்கு திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் அவதாரம் பண்ண சுவாமி தேசிகனுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு அவதாரத்தையும் இந்த ரெண்டு அர்ச்சையையும் மலையப்பனாக சேவிச்சார். முதல்ல அந்த பெருமாளே சாட்சாத்தா தேசிகன் அவதாரமாக திருத்தன்கான்ற திவ்யதேசத்துல அவதாரம் பண்ணார்ன்றது இந்த பாசுரத்திலேயும் தெரியுது. அதே மாதிரி முளைக்கதிரை குறுங்குடியொழி முகிலை மூவா மூலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய யாரமுதை அரங்கம் மேய வந்தனனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்கொழியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென் வடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு தாய்ப்பாசுரம் சொல்றச்சே. ஒரு கிளி வளர்த்தேன், அந்த கிளி வந்து பகவானையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ரங்கனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருத்தங்காதி விதேசத்தில் இருக்கக்கூடிய தீப பிரகாசனையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதனால இந்த கிளியை வளர்த்ததுனால நான் பயன் பெற்றேன் பலனை பெற்றேன். இந்த இடத்துல கூடமான ஒரு அர்த்தம் மடக்கிளின்னா தேசிகன கிளின்னு சொல்றது சம்பிரதாயம். ஏன்னா தேசிகனே அப்புள்ளார் என்னை கிளி போல் பழக்கி வைத்தவை இந்த பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லி ராசித்திர சாரத்தில் எடுக்கிறார். அதே மாதிரி கிளியா தன்னை நிறைய இடத்துல சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்காரு. தேவநாயகம் அச்சுசதகத்துல பஞ்சரசுக அப்படின்னு சாதிச்சுக்கிறார். வரதராஜாசத்துல கூட சாதிக்கிறார். மடக்கிளி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா கிடாம்பி மடைப்பள்ளி ஆச்சான்னு சொல்லக்கூடிய கிடாம்பி ஆச்சான் பரம்பரையில ஞானத்தை சம்பாதிச்ச தேசிகனை தான் சொல்றது அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல தெரிகிறது. அதனால இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா மடைப்பள்ளி ஆச்சான் சம்பிரதாயமே சத் சம்பிரதாயம் அப்படிங்கிறது சர்வஜரான ஆழ்வாருடைய கருத்துன்னு வியாக்கியானம் பண்றா. நாலாவது தேசிகன் கலியன் ஒற்றுமை அப்படின்னு ரெண்டு பேரும் என்னென்ன ஒற்றுமை இவாளுக்கு இருக்குங்கிறத புல்லட் பாயிண்ட்ஸா சொல்றேன். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் கோஷ்டியில கடைசி, சுவாமி தேசிகன் ஆச்சாரிய கோஷ்டியில சரமோத்தர்த்தாவா இந்த சம்பிரதாயத்துக்கு எழுந்திருந்தார். திருமங்கை ஆழ்வார் சர்வேஸ்வரன் பக்கலிலே சர்வார்த்த கிரகணம் பண்ணினவர்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஏன்னா வாழ்வழியால் மந்திரங்கொள்னு வாழ சென்று சர்வார்த்த கிரகணம் பண்றார் திருமால் கிட்டேயே. தேசிகன் துரகவதன தேகோ பிரம்மித ஆச்சரிய சக்தி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். ஹயக்ரீவன் கிட்டேயே சர்வார்த்த கிரகணம் விசேஷன முதல்ல வர்ற அபியாசங்கள்லாம் சர்வேஸ்வரன் இருந்தாலும் அப்புள்ளார் மூலமா சர்வார்த்த கிரகணம் பண்ணிக்கிறார். இருந்தாலும் விசேஷிச்சு ஹைகிரீவன் கிட்டையும் ஒரு சர்வார்த்த கிரகணம். அதனாலதான் தத்வக்த்ரா வாஜிவக்த்ர சஹமம குருபி வாதிஹம்சாம் புவாஹின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து அனுசந்தித்தார் தேசிகன். அப்புறம் ஆழ்வார்கள்ல அதிக திவ்யதேச மங்களாசாசனம் பண்ணது கலியன் தான். இங்க நிறைய திவ்யதேசங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணமே திருமங்கை ஆழ்வார் தான். அதே மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கோஷ்டியில சுவாமி தேசிகன் தான் அதிக திவ்யதேசங்களை மங்களாசாசனம் ஸ்தோத்திர ரூபமாகவும் கிரந்த ரூபமாகவும் மங்களாசாசனம் பண்ண பெருமை சுவாமி தேசிகனுக்கே. ரெண்டு பேருக்கும் அர்ச்சாவதார விஷயத்துல அனுபவம் ஜாஸ்தி. அதே மாதிரி அதிக எண்ணிக்கையில பாசுரம் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில சாதிச்சிருக்கார். அதே மாதிரி ஸ்தோத்திர கிரந்தங்கள் ரூபமாக சுவாமி தேசிகனை அனுபவிச்சிருக்கார். தேசிகனை அனுபவிக்கிறச்சேயே திருமங்கை ஆழ்வாரை இட்டு தேசிகனை அனுபவிக்கிறதுங்கிறது சம்பிரதாயத்துல இருக்கு. ஏன்னா சப்ததிரத்ன மாளிகையில சொல்றச்சே திரமிட கவிதா மார்க்கே பரகாலம் வா சபக்தி சாரம் வா அப்படிங்கிறார் அண்ணன் பிரத்யாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி தேசிகன் விஷயமா 70 ஸ்லோகம் பண்றார். அதுல ஒரு ஸ்லோகத்துல இப்படி சொல்ற ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த காரணத்தை நாம பார்க்கணும். அதே மாதிரி தேசிக சஹஸ்ரநாமத்துல பரகாலாங்கி பக்தி மதே நமஹா அப்படின்னு ஒரு திருநாமம். இந்த இப்படி கலியன் விஷயமா இவ அனுபவிக்க அதே மாதிரி வாழ் திருநாமத்துல நாம பாக்கிறச்சே கூட செஞ்சல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியன்னு 24 பிரபந்தங்களையும் தெளிந்து உரைப்போன் அனுபவிக்கக்கூடியவன் அதோடைய அர்த்தங்களை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன்றது இருந்தாலும் கலியனுரை குடிக்கொண்ட கருத்துரையான விசேஷிச்சு 24 பிரபந்தங்கள்ல ஒண்ணுதான் பெரிய திருமொழி, 24 ஒண்ணுதான் மடல், 24 ஒண்ணுதான் குறுந்தாண்டம் நடுந்தாண்டம். இருந்தாலும் கலியனுடைய குடிகொண்ட கருத்துடையோன்னு விசேஷிச்சு இந்த 6 பிரபந்தங்களுக்கு ஏன் சொல்ற அப்படின்னா, கலியன் உரை அப்படிங்கிறதுக்கு உரைங்கிற சப்தத்துக்கே ரெண்டு அர்த்தம் பொதுவா. ஒன்னு உரைன்னா அர்த்தம்னு ஒரு அர்த்தம், பொருள் பெயர் அதாவது சப்தம்னு ஒரு அர்த்தம், அர்த்தம்னு ஒரு அர்த்தம். இது இது எங்கேருந்து கிடைக்கிறதுன்னா, திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். திரு உரையாய் திரு சப்தமாய் தாம் பொருளாய் தேவப்பெருமாள் அர்த்தமா இருக்கார் அப்படிங்கறத காண்பிக்கிற இடத்துல உரைன்ற இடத்துக்கு சப்தம்னு ஒரு அர்த்தமும் கிடைக்கிறது, அர்த்தம்னு ஒரு அர்த்தமும் கிடைக்கிறது. இத கலியனுரை குடிகொண்ட கருத்துடையான சுவாமி தேசிகன் எப்படி எல்லாம் கலியனுடைய சைலியை ஃபாலோ பண்றார் அப்படிங்கறத பார்க்கணும். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாசுரம், அந்த பாசுரத்துக்கு அந்த பாசுரம் எப்படி வந்தது அப்படின்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு உபநிஷத் வாக்கியம், அது அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணக்கூடியதான மொழிபெயர்ப்புன்னு சொல்றது கூட, அது அப்படியே தமிழாக்கம் பண்ணக்கூடியதான வாக்கியம் இது. நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் அது சுவாமி தேசிகன் அப்படியே தானும் சாதிக்கிறார். நந்துதல் இல்லாமல் விளக்காகி அந்தமில் அமுத ஆழியாய் நிற்றி அப்படின்னு தேவநாதன் விஷயமா அனுபவிக்கிறார். இதுல ஒரு சுவாரஸ்யம், பெரிய திருமொழி திருமங்கையாழ்வாருடைய முதல் பிரபந்தம் அதுல இது சாய்க்கிறார். அதே மாதிரி தேசிகனுக்கு மும்மணிக்கோவை முதல் பிரபந்தம், தேசிகன் பண்ண ஸ்ரீசூக்திகள்ல முதல் ஸ்ரீசூக்தி தமிழ்ல மும்மணிக்கோவை, அந்த ஸ்ரீசூக்தியிலேயே இதையும் அனுபவிக்கிறார். நந்துதல் இல்லாமல் விளக்காகி அப்படின்னு. அதுக்கடுத்தது திருநெடுந்தாண்டகத்துல இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு ஒரு பாசுரம். அந்த பாசுரத்துல மொத்த வரையும் இல்லை, என்றும் முன்னானாய் அப்படிங்கிற ஒரு மூணு பதத்தை எடுத்துப்போம். என்றும் முன் ஆனாய் அப்படின்னு, என்றும்னா நியமேன, முன்னா முன்னாடி பூர்வமாக இருக்கக்கூடியது, ஆனாய்னா விருத்தி. இது அப்படியே சம்ஸ்கிருத தமிழாக்கம் மாதிரி சம்ஸ்கிருத ஆக்கமா பண்ணோம்னா மொழிபெயர்த்தோம்னா என்றும் முன்னானாய்ங்கிறதுக்கு சரியான சம்ஸ்கிருதம் பதம் நியத பூர்வ விருத்தி. இது ஒரு சாஸ்திர பரிபாஷ, தர்க்கசங்கிரகத்துல காரணத்துக்கு லட்சணம் சொல்றச்சு நியத பூர்வ விருத்தி அப்படின்றது லட்சணம் காரணத்துக்கு விருத்தித்வம். அப்படி நியத்தபூர்வ விருத்தியா காரணமா பெருமாள் இருக்காருங்கிறதுக்கு இமையோருக்கு என்றும் முன்னானாய், இமையோர்கள் தேவர்கள் நித்திசூரிகள் எல்லாருக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் பெருமாள்ன்றத ஆழ்வார் இந்த இடத்துல திருநெடுந்தாண்ட பாசுரத்துல அனுசந்தானம் பண்றார். அதையே சுவாமி தேசிகனே தேசிகனும் காரணம்ன்ற இடத்துல எல்லாம் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சிருந்து பெருமாளை பல இடத்துல காரணன் காரணன்னு சம்போதனம் பண்றார். வாரணமழைக்க வந்த காரணனே அப்படின்னு, காரணன் நீய நாரணநாதலில் அப்படின்னும், காரணமும் காவலனுமாகி எங்கும் அப்படின்னு. அதுக்கடுத்தது காரணமாய் இரையாய் கதியாய் அமரும் பதியாய். அதுக்கடுத்தது காரணமாய் உயிராகி அனைத்தும் காக்கும் இப்படின்னு பல இடத்துல சுவாமி தேசிகன் காரணன்ற பெயரை வச்சுட்டு சம்போதனம் பண்றார், விழிக்கிறார் பெருமாளை. அடுத்தது திருமங்கையாழ்வார் பாசுரத்துல கல்வி சிலையால் காத்தானூறு கண்ணபுரம் நாம் தொழுதுமே அப்படின்னு. கல்வி சிலை அப்படின்னா அபியாசம் பண்ணக்கூடிய காலத்துல கொடுக்கறதுக்கு ஒரு வில்லு, அந்த வில்ல வச்சுண்டு முனிவன் வாட முனிதன் வேள்வியை, முனிதன் வேள்வி விஸ்வாமித்திரோட யாக சம்ரக்ஷணத்தை பெருமாள் அந்த ட்ரைனிங் பீரியட்ல இருக்கக்கூடியதான வில்ல வச்சுண்டு விஸ்வாமித்திரரை அவபிரத மாட்டினர் அப்படிங்கிறது, யாக சம்ரக்ஷணத்தை பண்ணார்ன்றத திருமங்கையாழ்வார் அந்த பாசுரத்துல சாய்க்கிறார் கண்ணபுரம் பாசுரத்துல. அதே சுவாமி தேசிகன் ரவீர கத்தியத்துல கௌமார கேளி கோபாயித கௌசிகாத்வரா, கௌமாரம்னா குமாரே பவம் கௌமாரம், அதாவது இளமை பருவம், அதுல கேளி விளையாட்டாக கௌசிகாத்வரத்தை, கௌசிகன்னா விஸ்வாமித்திர, விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பாற்றினவனே அப்படின்னு விழிக்கிறார். இதுக்கடுத்தது ஏழை ஏதலன் கீழ்மக நின்னா இறங்கி அப்படிங்கிற பாசுரத்துல ஆழிவண்ணின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு. இந்த பாசுரத்துல சௌசீல்ய குணத்தை பெருமாள் எப்படி தன் வசப்படுத்தி வச்சிருந்திருந்தார், அந்த சௌசீல்யத்தை எப்படி குகன் விஷயத்துல காண்பிச்சார்ன்றத அனுசந்தானம் பண்றார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். அதே விஷயத்தை, அதே சௌசீல்ய குணத்தை குகப்பெருமாள்கிட்ட எப்படி காமிச்சார்னு தேசிகன் ரகுவீர கத்தியத்துல நிஷாதராக சௌஹிருத சூச்சித சௌசீல்ய சாகரா அப்படின்னு அனுசந்தானம் பண்ற. சௌசீல் ஆழிவண்ணா அப்படின்னா சௌசீல்ய குணத்துக்கு ஒரு சமுத்திரம் போன்றவனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார். அது அப்படியே பதங்கள்லாம் மாறாத நிஷாதராஜ சௌஹிருத சூச்சித சௌசீல்ய சாகரா அப்படின்னு அப்படியே அந்த தாக்கமானது, கலியனுடைய தாக்கமானது தேசிகன் ஸ்ரீசூக்தியில எப்படி இருக்குங்கிறது இதெல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்ணாலே தெரியறது. அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் ஒரு வேடிக்கை பண்ணக்கூடியவர், அதாவது எண்ணிக்கை நம்பர்ஸ வச்சுட்டு ஒரு வேடிக்கையா பாசுரங்கள் சாதிக்கிறதுங்கிறது திருமங்கை ஆழ்வார் ஒரு தன் வசம் படுத்திண்டு ஒரு குரலா இருநிலம் மூவடிவன் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகள் ஏழும் தெருவில் வழிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே செர்மினீரே. இதெல்லாம் நம்பரஸ் எல்லாம் சாதிக்கிறார். அதே மாதிரி ஒரு பேரும் திருமலர் தவிசில் அப்படின்னு திரு திருவழிக்கூட்டிருக்கையிலையும் தன்னுடைய கவிதா சாமர்த்தியத்தை எண்ணிக்கையின் மூலமாக காண்பிக்கிறார். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனும் இந்த நம்பரஸை வச்சுண்டு ஸ்லோகம் பண்றதுன்றது. அது கருடம் ஜாதத்துல ஏகோ விஷ்ணோ த்விதீயஸ்திரி சதுரவிதிதம் பஞ்சவர்ணீ ரகசியம் ஷாட்குண்யஸ்மேர சப்த ஸ்வரகதி ரணிமா த்யஷ்ட சம்பன்னவாத்மா தேவோ தர்வீகராரி தசசத நயனாராதி சஹஸ்ரலக்ஷை விக்ரீடத் பக்ஷகோடி விகடயது பயம் வீதசங்கோதயோ நகா அப்படின்னு ஏகோ விஷ்ணோன்னு ஒன்னு அத்விதீயம் அவனே, த்ரி சதுர விதிதம் மூன்று அல்லது நான்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கை, பஞ்சவர்ணிய ரகசியம் பஞ்சாட்சரமா இருக்கக்கூடியதான கருட மந்திரம், ஷாட்குண்யம் பெருமாளுக்கு இருக்கிற ஷாட்குண்யம் கருடனுக்கும் உண்டுங்கிறத சாதிக்கிற, சப்தஸ்வர கதி அனிமா ஜஷ்ட சம்பத்து அந்த எட்டு சம்பத்தும் கருடன் உண்டுன்னு சொல்லி தசசத பத்து நூறு அப்படியே ஆயிரம் தசசத்தன்றது சேர்த்துட்டோம்னா பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் நயன தசசத நயனாராதி சாஹஸ்திர லட்சே சாஹஸ்திரம்னா சஹஸ்திரம் லட்சேன்னா ரெண்டு அர்த்தம், ஒன்னு லட்சம் இன்னொன்னு குறின்னு, இந்த இடத்துல அர்த்தத்துல டார்கெட் அப்படிங்கிற அர்த்தம் தான். விக்ரீட பக்ஷ கோட்டி, கோட்டின்னா நுனி, ஆனா கோட்டிங்கிறது நம்பரையும் குறிக்கிறதுனால நம்பரையும் இந்த இடத்துல சொல்ற. வீத சங்கோதயோனஹா அப்படின்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோட்டி இன்ஃபைனைட் இது எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் ஒரே ஸ்தோத்திரத்தில் கொண்டு வந்துட்டார். இது கலியன் கிட்டேந்து வந்த பரம்பராகதமான ஒரு ஒரு சொத்து. அதுக்கப்புறம் நிறைய சொல்லிட்டே போலாம், சமயங்கள் இல்லாததுனால குறைச்சிக்கிறேன். சொல் தாக்கமும் கலியன் கிட்டேந்து இருந்ததை தேசிகனுடைய சீர்தூக்தியில் அனுபவிக்க முடியறது. சம்சாரத்தோடைய அனித்யத்துவத்தை சொல்றச்சே பாண்டேன் மண்டரையும் குடலார்கள் வல்லாண்டு சேர்ப்ப முன்னாண்டவரே மாண்டார் என்று வந்தார் அந்தோ மனைவாழ்க்கு தன்ன வேண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகரினேவனே முன்னாண்டவரே மாண்டார் என்று வந்தார் அப்படிங்கறத பரமபத சோபானத்துல சுவாமி தேசிகன் தந்திரங்கள் அளவின்றி தனத்தால் மிக்க தார் வேந்தர் துணவையும் ஆண்டார் மாண்டார் முன்னாண்டவரே மாண்டார் அப்படிங்கிற சப்த சாமான்யத்தினாலையும் தெரியுது, அர்த்த சாமான்யத்தினாலையும் தெரியறது. அதுக்கடுத்தது பெருமாளுக்கு சில ஊர்ல ஆழ்வார் தான் ஒரு பேர் வைப்பார். உதாரணத்துக்கு திருவேந்திபுரத்துல அடியவருக்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் மேவுசோதியை வேல்வல மேவுசோதின்னு ஒரு திருநாமம், அடியவருக்கு மெய்யன் ஒரு திருநாமம், தெய்வநாயகன் ஒரு திருநாமம், மூணு திருநாமம் அந்த பெருமாளுக்கு ஆழ்வார் கொடுக்கிறார். அது அப்படியே மாட்டாத தாசேஷு சத்தியை திதார எனாமதேயம் தாச சத்தியன் அடியவருக்கு மெய்யன்ற திருநாமத்தை தேசிகன் அப்படியே சாதிக்கிறார். அதே மாதிரி தெய்வநாயகன்றதுக்கு விபுதபதி நிர்ஜரபதி அமரபதி, இந்த அமரத்துல பொது அமரங்கள்லாம் வாசிக்கிறச்சு அமரான் ஜராதேவாஹ பிரதிஷா யூதாசுராகன்னு தேவர்களுக்கு என்னென்னலாம் சினானிம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரும். அதுல எல்லாத்துக்கும் தேசிகன் அமரபதி நிர்ஜரபதி தேவபதி அப்படின்னு சாச்சிருக்கார். அதே மாதிரி மரகதத்தை புட்கொழியம் போரேற்றைன்னு பெரிய மடல்ல சாய்க்கிறார். புட்கொழியில் இருக்கிற பெருமாள் போரேறு அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்க, அது அப்படியே தேசிகன் ரணபுங்கவன்னு டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி சம்ஸ்கிருதத்துல நம்மளுக்கு அதே பெருமாளுக்கே தேசிகனும் சாதிக்கிறார். வென்றிமாம் எழுவேந்தி முன் மண்மிசை மன்னரை மூழுகால் கொன்ற தேவா அப்படின்னு பரசுராம அவதாரத்தை அனுபவிக்கிறச்சு. மூ எழுகால் கொன்ற தேவா, மூன்று இன் 3×7=21 21 தலைமுறையா கொன்னவன் நீ அப்படின்னு சொல்லி ஆழ்வார் மேலாசனம் பண்ற இந்த 3-7 அப்படிங்கறத அப்படியே தேசிகனும் புரோதாக்னிம் ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாது நட்சத்திராம சந்ததக்ஷய இமாம் த்ரிசப்த கிருத்தஹ க்ஷிதிம் 3721ன்றது அந்த கணக்க இந்த கலியன் என்ன செய்தியில சொன்னாரோ அது அப்படியே அவரும் சாதிச்சிருக்கார். இதனாலதான் கலியனுடைய சீசூக்திக்கெல்லாம் சுவாமி தேசிகன் ஒரு விசேஷமான ஒரு விசேஷணம் கொடுக்கிறார். அறிவு தரும் அப்படின்னு, இது பெரிய திருமொழிக்கு மாத்திரம் இல்ல, அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் அப்படிங்கிறது. இந்த அறிவு தரும்ன்றது பின்னாடி சிம்ஹாவலோகன நியாயத்தினால எல்லா மேல சொன்ன குறுந்தாண்டகம் அறிவு தரும் குறுந்தாண்டகம் அறிவு தரும் நெடுந்தாண்டகம்னு ஒரு ஒன்றுத்துக்கும் அன்வைக்கும். இந்த அறிவு தரும்னா என்ன மாதிரி அறிவு தரும்? சஸ்திர சாகோபனிஷத்தா இருக்கக்கூடியதான உபனிஷத் சமாகமமா இருக்கக்கூடிய திருவாய்மொழிக்கு இல்லாத ஒரு விசேஷணத்தை தேசிகன் திருமொழிக்கும் கலியனுடைய சீர்தூர்த்திகளுக்கும் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட திருவாய்மொழி அனுபவிக்கணும்னா அந்த அனுபவ அறிவை இந்த திருமொழி கலியன் சீசூக்திகள் தான் கொடுக்குமா, அதனால அறிவு தரும் அப்படின்னு. இது வேற என்ன அறிவெல்லாம் தரும் அப்படின்னா, அர்ச்சாமூர்த்தியுடைய அறிவையும் அனுபவத்தையும் தரும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அந்தந்த திவதேசத்துல அந்தந்த ஊர்ல என்னென்ன வளங்கள் இருக்கு. இப்ப பொதுவா சொல்லணும்னா இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இந்த சொல்றாள் இல்லையோ, அந்த விஷயங்கள்லாம் கலியன் பாசுரத்துல இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணா கூட அவளுடைய ரிசர்ச் நல்லபடியா நடக்கும். ஏன்னா கலியனுடைய சீசூக்தியில அந்த லட்சணங்கள், இந்தந்த ஊருக்கு இந்தந்த லட்சணம், பாலைக்கு என்ன லட்சணம், மருதத்தினைக்கு ஐந்தினைகளும் அவற்றுடைய ஞானங்களும் கலியனுடைய சீசூக்தியில உள்ள இருக்கு அப்படிங்கிறது. இது திருவேந்திரபுரத்திலேயே 5 திணையோட லட்சணமும் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிவா வியாக்கியானம் பண்ணிருக்கா. சரி, வேற என்ன அறிவு தரும் அப்படின்னா, தமிழ்ல புது புது சொற்களால சொல்லறிவுங்கிறத தரும் இந்த கலியனுடைய சீசூக்தின்றது. அது இப்போ விவரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இன்னொரு சந்தர்ப்பத்துல நாம அனுபவிப்போம். அதே மாதிரி பலவிதமான விருத்தங்கள் கலியனுடைய சீசூக்தியில, இப்போ திருவிழிக்கூற்றிருக்கைன்றது ஒரே விருத்தம், அதே மாதிரி திருநெடுந்தாண்டகம்ன்றது ஒரு விருத்தம், திருக்குறுந்தாண்டகம்ன்றது ஒரு விருத்தம், திருமொழியில பல விருத்தங்கள். ஏன்னா வென்றிமாமழிவேந்தி தசகம் ஒரு விருத்தம், இருந்தன் மாநிலம்ன்றது ஒரு விருத்தம், ஏழையதலன் ஒரு விருத்தம், பண்டனான்மறை ஒரு விருத்தம், இந்த மாதிரி பல விருத்தங்கள்னால தன்னுடைய விருத்தங்களுடைய அறிவையும் தரும். இதெல்லாம் விட அறிவுங்கிறது, உண்மையான அறிவுங்கிறது அஷ்டாட்சர அர்த்தத்தை நம்மளுக்கு தரக்கூடியதான விஷயம் கலியனுடைய சீசூக்திகள். அர்ச்சாவதாரத்துடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா சேஷத்துவ ஞானம், அந்த அறிவை தருமா இந்த திருமங்கையாளுடைய சீசூக்தி. இது இப்படியாக திருமங்கையாழ்வாருடைய அனுபவ வைபவத்தையும் அவர் அனுபவித்த சில சீசூக்திகளையும் தேசிகன் திருமங்கையாழ்வாருக்கு இருக்கக்கூடியதான ஒற்றுமைகளையும் யதாவத்தா ஏதோ எத்கிஞ்சித்தா நாம எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இசுக்ஷயான் நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷிதிக்ஷயாது மதிக்ஷயான்னு வர்த்தந்தே நான் கோவிந்த குணக்ஷயாத்துன்றதுனால நம்மளுடைய மதி இவ்வளோதான் எட்டித்து. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த அடியன் சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். கலியன் பண்ணது திருட்டு அப்படின்னு சொல்லி சில சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள்லாமே நித்திய சம்சாரிகள்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் இருக்கு. நாம ஆழ்வார்கள்லாம் நித்திய சூரிகள்னு சொல்லி தேசிக சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் எல்லாமே நித்திய சூரிகள் அப்படின்னு நாம கொண்டாடின் இருக்கோம். அப்பேற்பட்ட தேசிக சம்பிரதாயத்தில் கலியன் திருமங்கை ஆழ்வார் பண்ணது திருட்டுன்றத ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா சில பேர் கிண்டல் பண்ணுவா, திருமங்கை ஆழ்வார் கைங்கரியமா, யாரான திருடிட்டா அவன் திருமங்கை ஆழ்வார் கைங்கரியம் பண்றவன் அப்படிங்கறத அப்படி ஒரு இதுவா சொல்லுவா, அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு சாஸ்திரமே திருமங்கையாழ்வார் பண்ணது திருட்டு இல்லை அப்படிங்கிறத சாஸ்திர பிரமாணங்களை வச்சுட்டு சுவாமி தேசிகன் திருவகீந்திரபுரத்தில் ஒரு அத்தியன உற்சவ சமயத்தில் இந்த வேடுபறி உற்சவம்ன்றது பண்ணுறது உண்டு கோயில்களில். அப்போது தேசிகன் திருவகீந்திரபுரத்தில் அத்தியன உற்சவத்தை அனுபவிச்சுட்டுருக்கார் ராப்பத்தில். அப்படி இருக்கிறச்சே சில சில ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் இந்த உற்சவம் நடந்துட்டுருக்கு, தேசிகன் அங்கே இருக்கார், திருமங்கையாழ்வார் வேடுபறி உற்சவம் நடந்துட்டுருக்கு, அந்த இடத்துல போய் தேசிகன்ட்ட கேட்குறா, இப்படி இப்படி திருடுறது இதெல்லாம் வந்து அசாஸ்திரியம் இல்லையா, சாஸ்திர விருத்தமாச்சே, இதை நம்ம பண்ணலாமா, இப்படி இப்படி பண்ணுறது கலியனுடைய சீசூக்திகளை நாம் அனுசந்திக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்க, இந்த இந்த திருட்டானது தப்பே கிடையாது, சரியானது தான், இது திருட்டே கிடையாது முதல்ல, அதுக்கு சாஸ்திர வசனங்கள் அசாதுபியோ அர்த்தமாதாய சாதுபியோ சம்பிரச்சதின்னு, சாதுக்கள் இடத்துல அல்ல அசாதுக்கள் இடத்திலிருந்து அர்த்தம், அர்த்தம்னா தனம் பொருள், அந்த பொருளை எடுத்துட்டு சாதுக்கள் இடத்துல சேர்க்கிறது தப்பு கிடையாது, தனக்காக எடுத்துட்டாதான் தப்பே தவிர, இந்த புத்த விஹாரத்தில் போய் கலியன் புத்த விக்கிரகத்தை தங்க விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்தார், அந்த விக்கிரகத்தை வச்சுதான் ஸ்ரீரங்கம் முதல்ல கட்டினார் அப்படின்னு, அது வாதத்தில் ஜெயிச்சாருன்னு ஒரு பட்சம் இருக்கு, எடுத்துன்னு வந்தா கூட தப்பு இல்லை, ஏன்னா கலியன் ஒன்றும் உபயம்னு சொல்லி கூட தன்னுடைய பேரை போட்டுக்கல, நாம தான் பிற்காலத்தில் அது கலியனுடைய மதில் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். கலியன் தனக்காக எடுத்துட்டு எதுவுமே பண்ணல, பண்ணதெல்லாம் பெருமாளுக்காகவும் பாகவதாளுக்காகவும். அதை ஸ்ரீமத் ராமாயண கச்சித் சர்க்கத்தில் ஒரு ஸ்லோகமும், தைர்தத்தான் அப்ரதாயிபியா யோபுங்கே ஸ்தேனையான்ற இருக்கக்கூடிய கீதா ஸ்லோகமும் பிரமாணங்கள் இருக்கலாம். அதனால சுவாமி சுவாமி தேசிகன் இந்த பிரமாணங்கள்லாம் எடுத்துட்டு, இருக்கும் மேற்பட்ட பிரமாணங்கள்லாம் எடுத்துட்டு, கலியன் பண்ணது திருட்டாகாது, அந்த திருட்டும் அவிரோதம்தான், ஸ்தேய அவிரோதம் ஸ்தேயாவிரோதா அப்படின்னு ஒரு கிரந்தமே சாதிச்சிருக்கார். அது திருவகீந்திரபுரத்தில் தான் சாதிச்சிருக்கார் இந்த அத்தியன உற்சவ காலங்களில். அதை தேசிக சஹஸ்திரநாமத்தில் வரைச்சு பரகாலகிருத ஸ்வர்ணபிம்பஸ்தேயாவிரோத திருஷே நமஹ அப்படின்ற திருநாமத்தில் திருக்குடந்த தேசிகன் அனுபவிக்கிறார். இப்படி ஆச்சரியமான கலியன் வைபவத்தை எத்கிஞ்சித் நாம் அனுபவித்தோம். இதில் தான தப்பு இருந்ததுன்னா அடியான க்ஷமித்திரணம் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, நிஷத்யா வித்யானாம் நிக்கில குமதி வியாழ குருடஹ, சதா சௌபாக்யானாம் சரச கவிதா பத்மசவிதா, பிரமாணம் பாஷ்யஸ்ய பிரபதன கலா ஜன்ம ஜலதிஹி கரோத்து க்ஷேம்ன கவிகதக கண்டீரவ குருஹூ.